ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததியாந்திரி கலந்திரேணு கணாயாஸ்து நமோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே, எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடையும் சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பிரியா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லத பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியான குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும், மனுஷ பிரயத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெயசங்கர் ஹர சங்கர். நம பார்வதி பதயேந்தநாம சங்கீர்த்தனம். மௌலவு கங்காசசங்கௌ கரசரணதலே சிதலங்காஹ புலங்காஹ வாமே பாகே தயார்த்ரா ஹிமவீதிஹிதா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் ஷீஹீதம் ப்ரபூதம் தவ கனகசபானாஸ சோடும் குஷத்தி இத்தம் ஷீஹீதம் ப்ரபூதம் தவ கனகசபானாஸ சோடும் குஷத்தி. சித்தே நிர்வேத தத்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே. போய் தரிசனம் பண்ணினார் கர்த்தர், அவருக்கு தாங்களை இவ்வளவு விஷயத்தும் இவ்வளவு ஆர்திரா நட்சத்திரத்தில் மார்கி மாதத்தில் இந்த பூர்ணிமையில் எங்கே பார்த்தாலும் தலையில் வேறு தண்ணி, கங்கை வேறு, ஏழைப்பட்டது வேறு, சந்திரன் வேறு, பாம்பு வேறு, இதில் அம்பாள் வேறு, பக்கத்தில் ஹிமத் புத்திரி வேறு, ஹிமாலய புத்திரி வேறு, உடம்பு மூத்த சந்திரன் விஷயம் வேறு, இவ்வளவு சீதளத்தை நமக்கு தாங்கிறதுக்கு சக்தி எப்படி இருந்தது? யுத்தம் சீதம் பிரபூதம், பிரபூதம்னா நிறையான அர்த்தம், ஆனால் ரொம்ப பெரிய பிரபூத வழின்னு சொல்றது எல்லாரும் இந்த அபரகாரியத்தில் சீதாந்தானே பிரபூத வழி போடுறதுன்னு சொல்றது, நிறைய சோத்தை வந்து வந்து அங்கே இந்த பூதங்களுக்காக வந்துட்டு பிரபூத பலி கொடுக்குறதுங்க. அத பிரபூதம்னு நிறைய அர்த்தம், இவ்வளவு பிரபூதமாக இருக்க முடியாத சீதத்தை தவ கனகசபானாச சிதம்பரத்தில் முடியாத சுவாமியை நினச்சிட்டு கனக அங்கதானே ஆர்திரா நட்சத்திரம் அபிஷேகம், அவருக்கு தானே மார்கி மாதம் அபிஷேகம் அவருக்கு தானே அதிகம் கனகசபையில் கனகசபானாச கனகசபைக்கு நாசனாக இருக்கிற ஈஸ்வர, இவ்வளவு பிரபூதமான சீதத்தை நீ எப்படி தாங்குவீர்? இந்த தாங்க முடியாத சக்தி நீ எங்கே சம்பாதிச்சுட்டீர்? இவ்வளவையும் வேறு எவனாலையாவது இவ்வளவு சீதத்தை தாங்க முடியுமா? நீ ஏன் உனக்கு இந்த மாதிரி பண்ணுற? அது இந்த சீத்தள மாதத்தில் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் உடம்புக்கு ஒரு மாதிரி சந்தனத்தை போட்டுண்டு, அது வெளியாளம் பண்ணுற, கொஞ்சம் மத்தியானம் வந்தாலும் தேவையில்லை, இப்படி ஏன் பண்ணுறா? நீ எப்படி தாங்குறீர் இவ்வளவையும்? நீ சொல்லித்தான் பண்ணுறாளா, அதெல்லாம் பண்ணுறாளா, என்னத்துக்கு இப்படி? பாக்கி ஊரில் இருந்த சுவாமி பரவாயில்லன்னா அந்த வசந்த காலத்தில் திருவூர் சுவாமி இந்த பசங்களில் ஒரு ஒரு நதிக்கு காய்ச்சின போய் வெயில் காலத்தில் ஏதோ கொஞ்சம் கீழே சுற்றி ஊடகம் மாதிரி வெட்டி அதில் தீர்த்தங்கள்லாம் விற்று வச்சு கொஞ்சம் சீதோபகாரமாக சித்திரம் வசதம் பண்ணுறது எல்லா சுவாமிக்கும் வழக்கம் பாக்கி உமக்கு மாத்திரம் இப்படி இப்படி பண்ணுறாள், விபரீதமாக பண்ணுறாள், என்ன உனக்கு இவ்வளவு சக்தி உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு சுவாமியை காட்டுண்டா கேட்டுண்டே கார் பக்த. ஓஹோ உமக்காக போனேன்னா சுவாமி என்ன பண்ணுவார் சிரிப்பார், உங்கள் சக்தி இருக்குன்னா என்ன பண்ணுறது சக்தி இருக்குது, சரி உங்களுக்கு சக்தி உண்மண்டை இல்லை என்னண்டு தான் இருக்குது, இப்போதான் நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னாரு. நீர் எங்கேயும் இருக்கீரோ இல்லையோ, நீர் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்கிறாள், சாமியை காட்டுறான்னா சாமி சாமி எங்கே இருக்கார் காட்டினா பழம் கொடுக்கணுன்னு, சாமி எங்கே இல்லை காட்டி அப்புறம் ரெண்டு பழம் கொடுக்குறேன்னு சொன்னான்னு கதை சொல்கிறது இந்த ஆஸ்திக நாஸ்திக கதையில் இல்லாத இடத்த காட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீர் எங்கேயும் இருக்கீரோ இல்லையோ, எங்கேயும் இருக்கிறத என்னண்டு எனக்குள்ளேயும் இருக்கிறோம் இல்லையோ, எனக்கு உள்ளே இருக்கிறீர்கள், உள்ளத்துக்கு உள்ளே இருக்கிறீர்கள் நீர், உள்ளத்துக்கு உள்ள இருக்கிறது இல்லையா, என் உள்ள என்னவா இருக்க எனக்கு தெரியும் இல்லையா, நான் தெரிஞ்சுட்டேன் சாமி பத்தி. என்னுடைய உள்ளத்துல நீ ஒரு நிமிஷம் இருந்தா கூட போறோம், இவ்வளவு விஷயத்துலதான் உங்க தலையில இவ்வளவு தண்ணியை போட்டு இவ்வளவு விஷய கலகாரத்தை பற்றினா கூட இந்த தாபம் போகாது. என் ஹிருதயத்துல எவ்வளவு தாபம் இருக்கு தெரியுமா, அது எனக்கு என்ன தெரியும், குதிச்சுண்டு கிடக்கு தாபம் எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஹிருதயம், வேற எவனுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, பாக்கி ஒத்திருக்கும் இருக்காதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன், வேற உலகத்துல ஒத்தனும் இவ்வளவு கொதிச்சுண்டு கழிச்சுட்டு இருக்க முடிய மனசு கதைய வேற இன்னும் இருக்காது. இவரு இன்னொரு வச்சிருக்கே இவ்வளவு போறாங்க, இன்னும் எவ்வளவு போட்டாலும் போகலாம். இந்த கொதிப்புல ஒரு நிமிஷமாக இருந்துட்டு வருவீங்கன்னா கூட போறோம், நமக்கு இவ்வளவு போறாது இன்னும் நிறைய போடணும். அது என்னுடைய அனுபவம் தெரிஞ்சுது. ஐயோ கைதிக்காக ரொம்ப போய் கேட்கறேன், நான் என்ன சொல்லிக்கணும் பதில், சித்தே நெல்வேத தப்த, என்னுடைய சித்தம் இருக்க நிறுவனம் துக்கத்தினாலையும் தாபத்திரயத்தினாலையும் அனாவசிய சமாச்சாரங்கள்னாலையும் எப்பத்தாலும் கஷ்டப்பட்டு கொதிச்சுண்டு பாபத்தில் ஆட்டுண்டு இப்படி திண்டாடிந்து தெருவில் நின்று கஷ்டப்பட்டு இருக்க முடியாத என்னுடைய மதியன, என்னுடைய மதிய என்னுடைய சித்தத்தில் நிர்வேதம் ஒரே துக்கத்தினால விசாரத்தினால கவலையினால அப்படியே கொதிச்சுண்டு கொந்தளிச்சுன்றது கொதித்து இதுவும் இருக்கிறோம் இல்லையோ எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். மதியே சித்தே நிர்வேத தப்தே எதி பவத்தினத்தே நித்தியவாசம் அப்படின்றது ஒரு நிமிஷம் இருக்கார். எப்போ பார்த்தாலும் நானும் அனாதியாக இருக்கேன், நீரும் அனாதியாக இருக்கேன், இங்கேயும் உட்காந்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் எப்போ ஜென்மம் எடுத்துருக்கேனோ என் துக்கம் எனக்கு போகவில்லை. எப்போ பார்த்தாலும் இந்த கொதிப்பும் கொந்தளிப்பும் உண்டு. இந்த ஏற்பட்டான கொதிப்பு இருக்க முடியாத இடத்துல நீர் இருக்கிறதுக்கு இவ்வளவு மணி நேரம் இன்னும் பண்ணாலும் போடாதீங்க அவனுக்கு. இந்த சீதாபுரியார் சைத்திய உபச்சாரம் இங்கே இருக்கிறேன். அதனால என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்திரயங்கள் இருக்க கணக்குகளுக்கெல்லாம் தாபம் இருக்க தப்தம்னா தாபத்தோடு கூடியதுன்னு அர்த்தம், நிர்வேதம்னா கவலைன்னு அர்த்தம். கவலைன்னா இவ்வளவுதான் கவலைன்னு சொல்ல முடியாது இல்லையா. உன்னாட்டும் இன்னும் கவலைப்படுற இருக்காருன்னா அவங்களுக்கு தெரியாது, என் கவலை மாதிரி அவளை எத்திரிக்கும் கவலை இருக்காது உலகத்தில் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சொல்லுவோம். என்ன நினைச்சுருக்க எனக்குள்ள புகுந்து பார்த்தானா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஜீவாளுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்தெல்லாம் நிறைஞ்சு இருக்க முடியாத ஹிருதயத்திலையும் பகவான் இருக்க அந்த அபசார க்ஷமாபணார்த்தம் நம்மெல்லாம் பெற முடியாத ஒரு தாபத்துக்கு அவருக்கு பரிபூர்ணமான சீதளமான சைத்திய உபச்சாரம் நிறைய பண்ணி அதை அந்த மாதிரி நான் பாவனை பண்ணி உபச்சாரத்தையும் பண்ணி அப்பேற்பட்ட சுவாமியை உள்ள வச்சுருந்தவனா என்ன ஒரு கால் நம்ம தாபமாவது நிவர்த்தி ஆகாதா, இது நீ சீதளமாகாதா, இங்கே உட்காந்துருக்கிறவருக்கு வெளியில் ஆவாகனம் பண்ணி வர நம்மளால மனுஷனுடைய பிரயத்தனத்தில் எவ்வளோ சீதமான உபச்சாரங்கள் பண்ணலாமோ அப்பேற்பட்ட வச்சு திரும்பியும் சுவாமி இங்கே வச்சவனா நம்முடைய ஹயத்தில் இருக்கக்கூடிய தாப நிவர்த்தியாக இதுவும் சீதளமாக ஆனந்தமாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அதனால் அவனுக்கு இதுவும் பண்ணணும், இதுவும் போகிறோம், இதுவும் போகாது, இன்னும் போகாது, இன்னும் எவ்வளோ பண்ணாலும் போகாது, என்னுடைய தாபம் இப்படி இப்படியான ஹயத்தில் உட்காந்துருக்கிறேன்னு பகவானை பார்த்து சொன்னார் சமயத்தில். மௌலை கங்காசங்கௌ கரகரணதலே சீதளங்காக புஜங்காக வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரிதமயா சந்தனம் சர்வகாத்ரே, காத்திரம்னா உடல் சந்தனம் சர்வகாத்ரே யுத்தம் சீதம் பிரபூதம் தவ தவன்னா உனக்கு நிறம் கனகசபானாத சோடும் சகித்துக்கொள்ளுவதற்கு கோசக்தி எங்கிருந்து வந்தது சக்தி, கோன்னா எங்கிருந்து வந்ததுன்னு சக்தி என்ன தெரியும், சந்தனம்னா தெரியும், சீதம்னா தெரியும், இன்னும் தமிழில் பல சந்தனங்கள் மாதிரி பார்த்தோன்னா சிவிலெலாம் பார்த்தோன்னா அது புரியறதுக்காண்டி கூட சௌஸ்தம் புரியுது சொல்லுங்கள்ல. ஏன்னா உலகத்தில் வழக்கத்தில் இருக்கிற பதினாறு சங்கத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் இருக்கிறதான் சந்தனம் யுத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபானாச சோடும் குவசக்தி சித்தே நிர்வேதத்தே எதிபகத்தினத்தே நித்யாசோ மதியே, மதியே என்னுடைய சித்தே சித்தத்தில் நிர்வேதத்தே சித்தே கவலை தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய சித்தத்தில் தவ உனக்கு நித்யவாசா நித்தியமான வாசமானது எது நபதி இருந்திராமல் இருந்தால் இருந்ததானால் இருந்திராமல் இருந்தால் உனக்கு இந்த சக்தி எங்கே இருந்தோ வந்திருக்கும். இவ்வளவு சீதத்தை தாங்கும்படியான சக்தி கவலைத்தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் குதித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உள்ளத்தில் நீ நித்தியவாசம் செய்யாமல் இருந்தே ஆனால் உனக்கு இவ்வளவு சீதத்தை தாங்கும்படியான சக்தி எங்கே இருந்தது வந்திருக்கும் நான் தெரிந்து கொண்டு விட்டேன். உனக்கு எங்கே இருந்து என்ன போய் கேட்டால் தெரியல நான் தெரிஞ்சின்றேன். கரகரணதலே சீதலங்காக புதங்காக வாமே பாகே தயார்த்தா ஹிமகிரி விஹிதா சந்தனம் சர்வகாத்திரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபானாக சூழம் குசக்தி சித்தே நிர்வேரபத்தே வெளிபவத்தினது நித்யாசோ மதீஹி. நமஃ பார்வதீ பதயே கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம்.